அடிகாரம் உள்ள நீ கமலை போது நீ காதல் மட்டும் அப்படியே இருக்குதம்மா. காதலித்த பொண்ணு என் வாழ்க்கையில் நின்னு மறுபிறவி ஒன்னு தாயம்மா. அவள் போறாளே முன்னாலே கண்ண மூடினாலே கனவுல வந்து கொடுக்கிற நீ தொல்ல தொல்ல. உன்னை பத்தி நினைக்க சொல்லி உலகம் அனுப்புதைய முன்னே முன்னே. நீ இல்லாம போன தாண்டி உடல் இருக்கு உயிர் இல்ல இல்ல. நிஜமில்லாட்டி போவன் தாண்டி உன் கண்ணில் தெரிந்தது காதல் இல்ல. கடவுளே நான் பேசுற பாஷ அவளுக்கு புரியலையா? தனிமையில் வாழும் வாழ்க்கை இது அல்லவா? கண்ணீரல் எழுதும் வரிகள் அழிந்து போகிறதா? இதயத்தின் வலியை குறைக்க உலகத்தில் மருந்தில்லையா? ஜாதி மதம் ஒண்ணும் பார்க்க இல்ல, நீயும் நானும் ஒன்ன சேர இல்ல. வாழ்ந்து காட்டெல்லாம் உலகத்துல தயங்கவையன் கூட வாடி புள்ள. 9 மாசம் தாயின் வயத்தில் இறந்தால் அது உந்தன் மாடியில். உயிரென்று உன்னை நானும் கூற மாட்டேன், உயிரென்றால் விட்டு போகும். கடவுளே நான் பேசுற பாஷ அவளுக்கு புரியலையா? இரவனே நான் தனிமையில் வாழும் வாழ்க்கை இது அல்லவா?